श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकटेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் இந்திரியங்கள் 11 அப்படின்னு நிரூபிச்சாச்சு. இப்போ 11 5 ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னோம். அதன் பிறகு அந்த இந்திரியம் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியம் 1, 11 அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சாச்சிட்டார். ஏகாதசேந்திரியாணி அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து அதுவும் நிகமவித்தக வேத உற்பன்னர்கள் அவெல்லாம் சாதிச்சது இது அப்படியே முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல சாங்கியாலும் பாதங்கல யோகி யோக சாஸ்திரஜாலும் அவ சில ஆக்ஷேபம் பண்றார். அந்த விஷயத்த இப்ப சாதிக்க போற. அதாவது மனசு இந்திரியம் ஒண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையோ, அதையே ஒன்னா ஒத்துக்கணும். அத மூணா ஒத்துக்கலாமே. மனசு இந்திரியம் அப்படிங்கிறது மூணுதான் இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறான் சாங்கியாலாம். அவன் ஏன் அது மாதிரி ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா, மூணு விதமா மனசு பிரியுங்கோ அப்படிங்கிறா. எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கா, அந்தக்கரணம்னு ஒண்ணு, மனசுன்னு ஒண்ணு, புத்தின்னு ஒண்ணு, அந்தரிந்திரியம் மூன்று விதமாக இருக்கு. அது அந்தக்கரணம்னு ஒண்ணு, அத அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மனசு அப்படின்னு மூணு சொல்றோம். அதே மாதிரி புத்தி அப்படின்னு அவ சொல்றோம். இந்த மாதிரி மூணு விதமா இருக்கட்டும். ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து எந்த விஷயத்திலையும் நிர்ணயம் பண்ண முடியும் இது இவ்வளவுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். இந்த நிச்சயம் பண்ற ஞானம் புத்தி இருக்க பாருங்க, அதுக்கு அத்தியவசாயம் அப்படின்னு பேர். திருட ஞானம், திருடமான ஞானம். அந்த திருடமான ஞானம் வர்றதுக்கு மனசுல நிர்ணயம் பண்ணணும். அதுக்கு மூல காரணமா இருக்கிறது எது அப்படின்னாக்க, புத்தி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் அப்படின்னு நம்ம சொல்ற மொழி லோகத்துல அகம் அகம் நான் அப்படின்னு சொல்ற மொழியோ, அந்த அபிமானம் வரணும். அதுக்கு காரணமான இந்திரியத்துக்கு பேரு அந்தக்கரணம், அகங்காரம் அப்படின்னு இத ரெண்டாவது சொல்றாங்க. மூணாவது சித்தம் அப்படின்னு ஒன்னு சொல்ற. அந்த சித்தம் அதாவது மனசுன்னு ஒண்ணு, சித்தம்னு ஒண்ணு. சாங்கியால் சொல்றது புத்தி, அந்தக்கரணம், மனசு. யோக சாஸ்திரஜால் சொல்றது பாதஞ்சல யோகம் தரிசனம்ன்றமே, அவ சொல்றது சித்தம்னு ஒண்ணு. இப்ப இந்த மனசுன்னு சாங்கியால் ஒத்துட்டா பாருங்க, அதுக்கு எதுக்கு ஒத்துக்கிறாத அப்படின்னு கேட்டாக்கா, நாம சங்கல்பம் பண்றோம் பாருங்கோ, இத பண்ணணும் அத பண்ணணும் இப்படி பண்ணிக்கணும்னு மனசுல ஒரு சங்கல்பிச்சுக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எது அப்படின்னாக்க, மனசா இருக்கட்டும். அதுக்கு மனசு இந்திரியம் தேரு. இது பயந்தும் சாங்கியால் சொன்னது மூணு, புத்தி, அகங்காரம், மனசு. புத்தி எதுக்குனாக்க, நிச்சயம் பண்றது, அத்தியாசாரம், நிச்சயம் பண்ற பண்ணக்கூடிய இந்திரியம். அந்த இந்திரியமானது புத்தி. அதே மாதிரி அகம் அப்படின்னு ஒரு அபிமானம் வந்து பாருங்கோ, அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய இந்திரியம் அது என்னது அப்படின்னாக்க, அகங்காரம், அந்தகரணம் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி சங்கல்பம், நாம பண்ற காரியங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கல்பம். கல்யாணம் காட்டிய சங்கல்பம் அர்த்தம் இல்ல, பொதுவா எந்த காரியம் பண்ணணும்னாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாருது இல்லையா, அந்த சங்கல்பத்துக்கு காரணம் மனசுங்கிற இந்திரியம். இப்படி மூணு விதம், அதே பாதஞ்சல யோகசாஸ்திரம் இந்த மூணு இருக்கட்டும், நாலாவது ஒண்ணு இருக்கு சித்தம் அப்படின்றா, சித்த சமாதின்னு அவ சொல்ற. என்னன்னாக்க சிந்தை சிந்தை பண்ற பங்கம் ஏதாவது நினைச்சுட்டே இருக்கும், எதுவும் நினைக்காத சமயம் எதுவுமே கிடையாது. இப்பதான் திருமண சுரேஷ்வரர் அடிய காஞ்சியபுரத்துல திருமண சுரேஷ்வரர் அற்புதமான திருமாட்சி வேணுகோபாலன் சாத்துக்குடி ஆரண்ய உற்சவம் இன்னைக்கு நவராத்திரி வேணுகோபாலன் சாத்துக்குடி பக்கத்துல பிராட்டி எழுந்துள்றா தந்தை தாயா தனிக்கோயில் நாச்சியார் இங்க பெருமான் ரெண்டு பேரும் இங்க ஒரு சுவாரஸ்யம் உண்டு. பொதுவாக தாயார்னாலே கொஞ்சம் இது இருக்கும், அடக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பெருந்தேவி தாயா நான் மகாதேவி அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு காம்பீரியத்தோடு வருவார். பெருமாள் அவர் தனியே அழகா எடுத்து விடுறார் வேணுகோபால் நினைச்சு அந்த மாதுரியம் வந்துடுது. என்னைக்கும் மிடுத்து இருக்கும் பெருமாளுக்கு. இன்னைக்கு அந்த வேணுகோபால் சாத்துக்குடி ஆகிவிட்டதுனால பெருமாள் குழஞ்சி குழஞ்சி எடுத்து விடுறார். ரொம்ப அழகா இருந்தது. இதுல இந்த மனசு அவரையே செலுத்தணும் தான் பாக்கணும். ஆனாலும் கூட பேச்சு என்ன பண்றா பேரம் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த சிந்தையா வந்து ஓடுறது, ஆனா அந்த மனதில் பதுங்கி விடுத்து நிஜமா நமக்கு யோகி இல்ல, பெரிய பக்தன் இல்ல, ஆனால் அடியே நாங்க போய் சேவிக்கிட்டு மனதுல அந்த வேணுகோபாலன் சாத்து பிடிக்கும், அவர் சாத்தின்னு வந்த திருவாபரணங்களும் அந்த புண்ணாங்குழலும் மயில் பேலியும் பசுமாடு ஒண்டிதான் வரல மீதி எல்லாம். அதே பிரம்மோத்சவத்துல ஆராய உற்சவத்துல பின்னாடி பசுமாடு அழகா இருக்கும், அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது இன்னைக்கு அது இல்ல பார்த்தேன். அதே மாதிரி தாயாருடைய திருக்கோணம் ஆச்சரியமா இருந்தது சேவிக்கிறதுக்கு. அதெல்லாம் மனதில் அப்படியே நஞ்சு நிலைச்சு நிக்கிறது அப்படியே. அது சேவிச்சுட்டே வந்தேன், இதுக்கு சேவிச்சுட்டு ஓடி வேணும். இவ்வளவு ரெண்டு குழந்தைய பேரன் பேசி வந்திருக்காங்க, அங்க விட்டுட்டு நான் இங்க பாடத்தை இது பண்ணிட்டு தொடங்க ஒரு ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நீ பாதையை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். மனத்திலாம் அந்த பெருமாள் தாயார் தான் அப்படியே ஓடிண்டே வந்தது. அத்தியவசாயம் வந்தது, நான் சேவிச்சேன் அகங்காரம் வந்தது. அதே மாதிரி இந்த சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வந்தது. கூடவே அந்த குழந்தைகள் என்ன பண்றது ஒரு சிந்தனையும் வந்துருக்கு. இந்த மாதிரி நாலு விதமானது இருக்குது. எல்லாருக்கும் அனுபவம், எனக்காட்டில் உங்களுக்குலாம் இன்னும் நல்ல அனுபவம் வரும். ஏன்னா உங்களுக்குலாம் இருக்கிற பக்தி என்ன எனக்கு கிடையவே கிடையாது. நான் வந்து தன்னடக்கிற சூழல அதிசய பக்தியும் இல்லை. அவ்வளவு பக்தி எல்லாருக்கும் அப்படி நல்லா சேவிப்பீங்களோ அற்புதமான சேவை. பெருமாள் சேவிக்கிறதும் பாகவதாரோட சேர்ந்து சேவிக்கிறதும் அவ்வளவு நல்லா இருந்தது. எத்தனை சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்துருக்கோ, பெரியவாள்லாம் வந்துட்டா, எல்லாம் படிச்சு படிச்சு படிச்சு வெழுச்சி விட்டுன்னு இருக்கா, பட்டுப்பட விட்டுன்னு இருக்கா, குழந்தைகள்லாம் அழகா அடக்காமட்டு வருது. அதெல்லாம் இங்க நல்லா சுத்தி சேவிக்க முடியும். தேவ பெருமாள் சன்னதியில எல்லா ஊர்லயும் உண்டு, இந்த ஊர்லயும் சேவமா இருக்கு. அதெல்லாம் சேவிச்சுட்டு வந்தேன். ஆனால் இந்த சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த சிந்தனைன்றது வேற இதுலயும் போயிட்டே இருக்கும். சிந்தனை எந்த விஷயமா இருந்தாலும் இதையாவது ஓடிட்டு இருக்கும். இதுதான் யோகசாஸ்திரம் சித்தம் அப்படின்னு சொல்றான். சித்தம்னு அதுக்கு பேரு. அதனால நாலாவது ஒண்ணு உண்டு அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னாக்கா இந்த சித்தம் இருக்கு பாருங்க, அது சமாதி உண்டாகும். சித்தத்துல சமாதி உண்டாகணும் அப்படின்னு என்ன அர்த்தம், சிந்தனை வந்து அளவாயக்கூடாது. அளவாயக்கூடாது இப்படி இருக்கேன் அப்படின்னு வேண்டியோ எப்பொழுதும் இந்த புறமான விஷயமாவே வந்துட்டு இருக்கணும். இங்கேயிருந்து போகச்சேன் தேசிகன் யாழி வாகனத்துல கோபுரவாசன் வந்து எழுந்து விட்டேன். அவர் தேவ புறமாள் தாயார் ரெண்டு பேரும் நூத்து காலத்துக்கு அப்படி திரும்புவான். திரும்புற பரியந்தம் அங்கேயிருந்து நகர மாட்டேன் தேசிய. அதனால அங்க நல்லா சேவிச்சுட்டு உள்ள போனோம். அப்புறம் அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் காத்துட்டு இருந்தோம். புறமான தாயாரும் புறப்பாடு ஆயிடுச்சு. அழகான வேடிக்கைகள், மத்தாப்பு, அலங்காரம், பாகவதம், தாமரம், வஸ்திரத்தாலேயே ஒரு குப்பம் மாதிரி போடுவோம் அழகா. அந்த இதெல்லாம் பண்ணிட்டு அந்த எழுந்துட்டு இருக்க பெருமாள் அதெல்லாம் சேவிச்சோம். இப்போ இந்த சித்த சமாதி வந்தாதான் பெருமாள் மனசுல நிப்ப. சித்த சமாதி வரலன்னாக்க பெருமாள் மனசு எதுவுமே நிக்காது மனசுல. அதனால இந்த சிந்தை இருக்குதே, அந்த சிந்தை வரத்துக்கு மூல காரணமே மனசனுடைய அந்த இந்திரியம் பண்போம். அதுல சித்தமும் ஒண்ணு இருக்கு, அதுதான் மூல காரணம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. அந்த சித்த சித்தத்தை வந்து அடக்கணும், அதுக்கு சித்த சமாதின்லாம் அவர் சொல்ற. ஆகையினால இந்த மாதிரி நாலு இருக்கட்டமே, நாலு இருக்கட்டமே, அதனால அந்தரிந்திரியம் ஒண்ணு ஏன் சொல்ற? அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், இந்த அந்தரிந்திரியம் நாலு விதம், அதனால அஞ்சு அஞ்சு நாலு பதினாலு இந்திரியங்கள் சொல்லலாமே, ஏன் அதை அங்கீகரிக்க நீங்க? அதனால இதுதான் சரி அப்படின்னுட்டு சாங்கியாலும் பாதஞ்சல யோக தரிசன காலாலும் கேள்வி கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற? அந்த மாதிரி நீங்க சொல்றது தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்க, இது வந்து ஸ்ருதிய காவியங்களுக்கு ஸ்ருதிய சொல்லணும். நீ வந்து வேதம் இல்லாம நீ எதை சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். வேதம் என்ன சொல்றதோ அதைதான் நாங்க அங்கீகரிப்போம். வேதம் சொல்லாது நாங்க எப்படி ஒத்துப்போம்? வேதம் சொல்லட்டும், ஏற்கனவே நாங்க சொன்னோம் இந்திரியாணி தசைகின்ற அப்படின்னுட்டு ஆத்மீ காதுகா அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் காமிச்சிருப்போம். இப்படி காமிச்சதுனால இந்திரியங்கள் பதினொன்னுன்றதுக்கு ஸ்ருதி இருக்கு, அந்த மாதிரி ஸ்மிருதி இருக்கு, ஆகையினால பதினொன்னு அப்படின்னு சாதிச்சுட்டோம். ஆனால் நீ இப்ப சொன்னோ அந்த இந்திரியம் நாலு வகைப்படும் அப்படின்னு சொன்ன, அந்த நாலு வகைப்படும் அப்படின்றதுக்கு பிரமாணம் காமி, ஸ்ருதி பிரமாணம் காமி அப்படின்னு நாம கேட்கிறோம். அவாதுக்கு என்ன சொல்றாங்கனாக்க, சுபாலோபனிஷத்துல ஒரு வாக்கியம் எல்லாம் இருக்கு, மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு அங்க இருக்கு. நாங்க வந்து என்ன சாங்கியெல்லாம் ஆஸ்திக தரிசனம் தான், ஏனாக இது ஒத்துக்கிறாவா, உபாதான காரணம் அதெல்லாம் ஒத்துட்டு இருக்காவா, அது மட்டும் இல்லாம வேதத்துல சொன்னதா ஒத்துக்கிறா, மூணு பிரமாணங்கள் அவ ஒத்துட்டு இருக்கா, சக்காரிய வாதத்தை ஒத்துட்டு இருக்கா, சுதப்பிராமான்ய வாதத்தை ஒத்துட்டு இருக்கா, அதனால அவள்லாம் ஆஸ்திகால் தான், ஆஸ்திக தரிசனால் தான் தரிசனம் சேர்ந்தவா அப்படின்னு தான் சித்தாந்தம். அதனால அவங்க ஸ்ருதி மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு சுபாலோபனிஷத்தை சொல்றதே, அதனால ஸ்ருதிய சொல்றதே, ஸ்ருதிய சொல்றதுனால அவைகள் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்கோ, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால இவைகள் இருக்கட்டுமே அப்படின்னாக்கா, இதுக்கு ஸ்ருதி என்ன சமாதானம் சாதிக்கிற? தவறு, தத்துவங்கள் இருக்கு அதை நாம ஒத்துக்கிறோம், ஏன்னா லோகத்துல பிரயோகம் இருக்கு, அகங்காரம் மனசு புத்தி சித்தம் அத்தியவசாயம் இந்த மாதிரி பதங்கள்லாம் இருக்கு, இந்த பதங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிதான் ஆகணும். அதனால அந்த தத்துவங்கள் இல்லைன்னு நாங்க சொல்றல, இல்லைன்னு நாங்க சொல்லல, பின்ன என்ன சொல்ற அப்படின்னா தனியா இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொல்ற வேண்டியோ, தனியா இந்திரியங்கள் அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதை தான் நாங்கள் கண்டனம் பண்றோம். தனியா நாலு இந்திரியங்கள் இது, புத்தி அகங்காரம் மனசு சித்தம் அப்படின்னு நாலு இந்திரியங்கள் தனியா அந்த இந்திரியங்கள் இருக்கின்றன அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதை தான் நாங்கள் கண்டனம் பண்றோம். அது கிடையாது, என்னன்னா அந்த தத்துவங்கள்லாம் இருக்கு, அவைகள்ல இந்த தனி இந்திரியங்களா நீ சொல்றதுதான் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் நாங்கதான் சொன்னமே அத்தியவசாய புத்தியம் உண்டாகணும் அப்படின்னாக்க, அதுக்கு அந்த இந்திரியத்துல புத்தின்னு இருக்கு, அது தேவை. அமாரி நான் அப்படிங்க அபிமானம் வரணும், அதுக்கு அகங்காரம் தேவை. அதே மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கணும்னா அதுக்கு மனசு வேணும், சிந்தனை பண்றதுக்கு சித்தம் வேணும், இப்படி இருக்குன்னு சொல்றீங்களே, அதனால இந்த நாலுத்தையும் ஒத்துக்கலாமே, அதனுடைய காரியங்கள் நீ கண்ணால பாக்கணும் அதனால சக்ஷரேந்திரியம், காதால கேட்கணும் சுரோத்திரேந்திரியம், நீ வரிசையா சொன்னியோ அந்த மாதிரி நாலு காரியங்கள், அகங்காரம் அகம் அப்படிங்கிற அபிமானத்துக்கு அகங்காரம் வேணும், அந்த மாதிரி சங்கல்பம் பண்றதுக்கு மனசுன்னு ஒண்ணு வேணும், அந்த மாதிரி அபிமானம் அத்தியவசாயம் அது வர்றதுக்கு புத்தி வேணும், இப்படி நாங்க சொல்றோம். இதுவும் காரியம் தானே, இது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது, ஏன்னா லோகத்துல அது இருக்கே அப்படின்னாக்க, அதுக்கு சுவாமி சமாதானம் என்னன்னாக்க, இதெல்லாம் இருக்கு, இத மனசனுடைய ஒரு செயலாகவும் சொல்லிட்டு போலாம். அதாவது பல கற்பனைகளை காட்டிலும் ஒரே ஒரு கற்பனை, ஸ்ருதி சித்தமான கற்பனை, அதுவே போதும். எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல கற்பனைகள் நீ பண்ணணும். இப்போ ஏன் பல கற்பனைகள் சொல்றோம் அப்படின்னாக்க, இவ வந்து வேற சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு, சந்தேகம் வருது இல்லையா, அது மரமா மனுஷனா தானுருவா புருஷோவா அப்படின்னு சந்தேகம் வரும். இது மனுஷனா அல்லது மரமா அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வந்ததுன்னாக்க அதுக்கு ஒரு இந்திரிய திருப்பியன், ஒவ்வொரு உணர்ச்சி நம்ம மனதுக்குள்ள என்னென்ன உணர்ச்சி வருதோ, அகம் சங்கல்பம் அத்தியவசாய புத்தி இப்படி சிந்தனை இப்படிலாம் சொன்னீங்க, ஒவ்வொன்னு எத்தனை உணர்ச்சிகள் நமக்கு உண்டாகிறது, வெக்கம் உண்டாகுது ஒருத்தனுக்கு, வெக்கம் வந்ததுன்னா கோபம் உண்டாகுதுன்னு ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு சந்தோஷம் உண்டாகிறது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கு கற்பிக்க கற்பிச்சுட்டே போவையா நீ? ஏன்னா இப்படி சொல்லிட்டே போனா எத்தனை இந்திரியங்கள் கற்பிக்கிறது, ஒரு மனசுன்னு ஒரு இந்திரியம், அதுலயே இவைகள்லாம் அடங்கிடுறதுன்னு சொல்றது அழகா இருக்கா, அல்லது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றது தெரியாது இருக்கா? இத மாதிரி எதுக்கு நீ கற்பிக்கணும்? பல கற்பனைகளை காட்டிலும் ஒரு கற்பனையும் சரியா இருந்தே, பல கற்பனை காட்டிலும் ஒரு கற்பனையே போர்வே. ஏன்னா நீ பல கற்பனைகள் சொன்னியானுக்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று நாங்க கேட்கறதா நீ சொல்லணும் பதில். அந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கற்பிச்சுட்டே போறேன் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்போ இத மாதிரி விபரீதம் வந்துருமே. அதனால இதை எதுக்கு நீ அப்படி சொல்லணும்? அது மாதிரி கற்பிக்காது. நீங்க வந்து இது வந்து 13 போட போறேன், முதல்ல ஸ்ருதியே இல்லையு சொல்லிட்டார் சுவாமி. இல்லையே சுபாலோகன்றது இருக்கே அப்படின்னா இருக்கு, ஆனால் தனி இந்திரியங்களா வச்சுக்க வேண்டாம், தனி தத்துவங்களா வச்சுக்கலாமே தோத்து தனி இந்திரியங்களா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, ஆனாலும் கூட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியம் இருக்கே, அலங்காரத்துக்கு ஒரு காரியம், புத்திக்கு ஒரு காரியம், எப்படி இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாக்க, காரியம் இருக்கு, காரியம் இருக்குன்றதுனாலேயே தனி இந்திரியம் ஆகாது, அது தனி இந்திரியம் ஆகாது. ஏன் அது ஆகாதுன்னாக்கா நீதி விஷயத்துக்கெல்லாம் சந்தேகம் உண்டாச்சுனாக்கா அதுக்கு ஒரு இந்திரியம் கற்பிக்கணும் மனசுல. அது மாதிரி வெட்கம் ரோஷம் மானம் எத்தனை இருக்கு நமக்குள்ள, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இந்திரியம் கற்பிச்சுட்டே போனாக்க எங்க போய் முடியாது? அதனால எத்தனை இந்திரியங்கள்னு சொல்லுவேன், நீ நாலு சொன்னா நான் நாலு சொல்லுவேன், நான் நாலு சொன்னா நீ நேரம் நாலு சொல்லுவேன், இப்படி போயிட்டே இருக்குமே. அதனால இது சொல்லக்கூடாது. சரி, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியோ, அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லுவேன், ஆனா லோகத்துல இருக்கு இத மாதிரி, லோகத்துல இத மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு உணர்ச்சிக்கு ஒவ்வொன்று இருக்குது, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, இதெல்லாம் செயல்கள், மனதனுடைய பலவிதமான விருத்தி, விருத்தி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து உதாரணம் சொல்றாரு, வந்து சொல்லும்போது பஞ்சவர்த்தி மனம் சொல்லும்போது பயம் ஞானம் எத்தனை பார்க்கிறது, காமம் சங்கல்பம் சிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி அதிருதி பத்து சொல்றிருக்க, இந்த பத்தும் சொல்லி ஏதோ சர்வம் மன ஏவ அப்படின்னு சொல்லிட்டேன். இது அத்தனையும் மனசுதான் அப்படின்னு பஞ்சவர்த்தி மனோவு ஜபதிஷதே அப்படின்னு அங்க சாதிக்கிறார் சுவாமி. எம்பரமானால் உதாரிக்கிறார். இப்படி உதாரிக்கிறதுனால அதனாலேயே நமக்கு தெரியுது எல்லாமே இந்த மாதிரி மனசனுடைய செயல்கள் தான் இவைகள். மனசனுடைய செயல்கள் இவைகள். அந்த செயல்களை விட்டுட்டு தனியா ஒண்ணுக்கு உனது எதுக்கு கல்பிக்கணும், எதுக்கு கல்பிக்கணும்? அதனாலதான் இதுல வந்து கப்பகத்தெரியும் சுவாமி பிரம்மனார் பார்த்திருக்க. அதாவது இந்திரியங்கள்ல 11 தான் இந்திரியங்கள். நீங்க 14 அப்படின்னா சொல்லிட்டு போனாக்க அதெல்லாம் மனோவிருத்தி பேதம் தான், மனோவிருத்தி பேதம் தான். அதெல்லாம் மனதனுடைய விற்பி பேதம். விற்பின்னா வியாபாரம் அர்த்தம், செயல் அர்த்தம். மனதனுடைய செயல்கள் தான் அப்படி இருக்கு. மனதனுடைய செயல்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுல வந்து தனி இந்திரியம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அந்த செயல்களை இட்டே இவைகள்லாம் இது பண்ணிட்டு போயிடலாம், சமாதானம் சொல்லிடலாம். அதனால இப்ப என்ன எடுத்தோ 11 இந்திரியங்கள் தான், அதுக்கு மேல இந்திரியங்கள் கிடையாது. அப்படி இருக்கே சுபாலோபனத்துல 4 சொல்றதே அப்படின்னு சொன்னாக்க அந்த 4 கூட 4 தத்துவங்களா ஒத்துக்கலாம். 4 மனோபாவங்கள் இருக்கு, ஆனால் அது 4 தனி இந்திரியங்கள்னு அங்கீகரிக்க வேண்டாம். 4 தனி இந்திரியங்கள் அவைகள் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது சொன்னாதான் தகராறுகள். சரி, அதெல்லாம் என்னவா நீ சமாதானம் சொல்லுவேன்னாக்க, அதெல்லாம் மனோவிருத்தி விஷயங்கள், மனோவியாபாரங்கள். மனோவியாபாரத்தை திருச்சி பிரிச்சு சொல்றது அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இதெல்லாம் சேர்ந்து உள்ளது. அதனால இப்படியே நீ ஒற்றன் போனேன்னு சொன்னேன்னாக்க, இப்ப 10 சொன்னோம், 10 காமம் சங்கல்பா அப்படின்னா வரிசையா சொன்னோம். இது அத்தனைக்கு நீ இந்திரியங்களா ஒத்துக்கணும். அப்போ மேல 10 இந்திரியம், 20 அப்படின்னு 20-25 போயிட்டே இருக்கும். லோகத்துல சுலபமா சித்திக்கிற விஷயத்த பலவாக கற்பனை பண்றது அப்படிங்கறத சாஸ்திரக்காரால் அங்கீகரிக்க மாட்டார். அது எல்லா சாஸ்திரத்திலையும் அப்படிதான். அதிக கற்பனை கூடாது, அதிக கற்பனை கூடாதுன்றதுனால இந்த வாதம் தவறானது. அவன் சாங்கியம் கபிலர் சொல்ற சாங்கியமோ அல்லது பாதஞ்சலி யோக தரிசனமோ இவைகள்னா எந்த விதத்தினாலையும் சரியாகவே அமையாது, நமக்கு தேவையில்லாதது. அதனால இது வந்து நமக்குன்னு இல்லை, யாருமே ஒத்துக்கிறது இல்லை. வைசேகன் என்ன பண்ணா 6 தான் இந்திரியங்கள், இன்னொருத்தஞ்சல்னா 8 தான் இந்திரியங்கள் சொன்னான், இன்னொருத்தஞ்சல்னா 14 அப்படின்னு சொன்னான். ஆனால் சூத்திரக்காரரோ 11 தான் சொல்லணும், 6 இல்ல, 8 இல்ல, 14 இல்ல. நியூனவாதமும் வேண்டாம், அதிகவாதமும் வேண்டாம். நியூனசங்கியாவாதமும் அதிக சங்கியாவாதமும் தேவையில்லை. எல்லாமே எது ஸ்ருதி சித்தமோ, எது ஸ்மிருதி சித்தமோ, எது யுக்தி சித்தமோ அதை நம்ம ஏற்றுக்கணும். அது 11 தானே தவிர்த்து பல இல்லை, பல கற்பனைகள் கிடையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தையே சேவிக்கலாம். சாங்கியை த்ரேதோக்தம் அந்தக்கரணமிக மனோபுத்யஹங்கார பேதாத் சித்தம் சான்யே சதுர்த்தம் விதுஹ உபயம் அசத் தாதிருஷ ஸ்ருத்யபாவாத் தத்தத் தத்வோக்தி மாத்ரம் நஹி கரண விதாம் ஆஹ ப்ரத்யஸ்து குர்வீ உத்யாத்யாக்யாநிரூடாவசிதிஹ மனசஹ ப்ரத்தி வைசித்ரிய மாத்ராத் அப்படின்னு சாதிக்கிறார். சந்தோஷமா இருக்குன்னா ஒரு ஸ்லோகம், 4 வரி ஸ்லோகம். அந்த 4 வரியில இத்தனை விசாரங்களையும் உள்ளடக்கி எப்படி பண்ண முடிஞ்சது? திருக்குழந்தை ஆனவன் சாதிக்கிறது தான் சமாதம். இது தேசிகன் ஸ்லோகம் அண்ணா, தேசிகன் ஸ்லோகம் அண்ணா அப்படின்னு சாதிப்பார் சுவாமி திருக்குழந்தை ஆண்டவன். அதனால தேசிகன் ஸ்லோகங்கள் சின்ன சின்ன ஸ்லோகத்துல கூட கம்பீரமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும். க்ஷேமந்த ரசத்ரைதான் சத்வடிக்க இந்த சர்வார்த்த சித்தி இத மாதிரி கிரந்தங்களை பாக்குறவாள் தான் தெரியும். வேதியன் தன்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தத்தை சாதிக்கிறார் வச்சுக்கோங்க. அதுல அனுஷ்டு ஸ்லோகத்துல குட்டி குட்டியா பகத்து நாம சொல்றேன், அந்த மாதிரி அனுஷ்டு ஸ்லோகத்துலதான் சுவாமி சாதிச்சார். அதுக்கு டி டி தாதாச்சாரிய சுவாமி ஒரு விஷயம் எழுதியிருந்தார். சின்ன ஸ்லோகம் எதுக்குனாக்கா கம்பீரமான விஷயத்த சொல்லணும்னாக்கா சின்ன சின்ன அனுஷ்டு ஸ்லோகத்தினாலும் சொல்றது பெரியவா வழியாகும். அந்த அந்த வழிதான் தேசிய இது பண்ண இத்தனை ஒரு ஸ்லோகத்துல அப்பூர்வ விஷயங்கள்லாம் சேர்ந்துடும். அதனால அந்த தேசம் அது. ஆகவே இப்போ இந்த இது பெரிய ஸ்லோகம் தான் பிரகராவர்த்தம். அதுல இத்தனை விசாரங்களையும் உள்ளடக்கி சொல்லிட்டாரு. இஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன அந்த கரண விஷயத்துல ஏன்னா போன ஸ்லோகத்துல கடைசியில சொன்னது மனசை வச்சுதான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால மனசை வச்சு கடைசியில முடிச்சாரு இல்லையா, பயோர் இந்திரியங்கள்னு அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்ம இந்திரியம். அந்த இக அந்த அந்த கரணத்துல அந்த கரணம் அது என்ன பண்றது, இது அந்த கரண விஷயத்துல சாங்கி சாங்கியால மன புத்தி அகங்காரம் மனது அகங்காரம் புத்தி எப்படி வேதத்தினால அந்த கரணம் திரேதாபுத்தம் மூன்று விதமாக இருக்கும் அப்படின்னு சாய்த்தார். அந்யே அந்யன்னாக்க பாதஞ்சலாள் பாதஞ்சல யோக தரிசனக்காரர் யோக தரிசனிக்கிறோம் அவள்னா திரிதிசக மூணுத்தியம் ஒத்துண்டு சித்தம் இது சதுர்த்தம் செழித்துவார். சித்தம் அப்படின்னா சிந்தனைக்கு காரணமா இருக்கக்கூடியது சித்தம் அப்படின்னு நாலாவதையும் சேர்த்து மெழிப்ப அந்த கரணமானது சதுர்விதம் நாலு விதம் அந்த கரணம் இது விதுகு அப்படின்னு அவள்லாம் சொல்றாங்க அவ அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால பதினொன்னு எப்படி வரும், பதினாலு தான் சரின்னு கேள்வி வந்தது. அதற்கு பதில் உபயம் அசத்து இந்த ரெண்டு பட்சம் சாங்கியம் சொன்னதும் சரி பாசஞ்சலார் சொன்னதும் சரி ரெண்டுமே அசத்து சரியானது அல்ல. புதக ஏன் அப்படின்னா தாதிருச ஸ்ருத்யபாவாது அந்த மாதிரி ஸ்ருதி இல்லவே இல்லை. நீ வந்து அந்த கரணம் நான்கு விதம் அதனால அந்த கரணம் நாலு இந்திரியமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்பஷ்டமான ஸ்ருதி இல்லை, ஸ்பஷ்டமான ஸ்ருதி இல்லை, அதனால இது வராது அப்படின்னு பார்க்கிறேன். உடனே சுபாலோபுரணத்திலையும் பிரஸ்னோபுரணத்திலையும் இருக்குது என்னன்னா மனது புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாலுத்தையும் அங்க சொல்லிருக்காரு. அங்க உபரணத்திலேயே இருக்கு கிருஷ்ணோபுரணத்திலேயே சுபாலோபுரணத்திலேயே இருந்து அங்க இருக்கே அங்க இருக்கிறதுனால அவைகள்லாம் இருக்குதே அதெல்லாம் இருக்கிறது இல்லைன்னு நீ சொல்லிட்டியே சுருதியே இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பதிவு சொன்னார் சுவாமி. அதற்கு அவ கேட்கிறா சுருதி இருக்கே நாளும் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டா அதற்கு சமாதானம் தத்த தத்வானாம் உக்தி மாத்திரம் அந்த அந்த கரண பேதத்தினால் பேதம் இருக்குதே அந்தந்த தத்துவத்தை தான் சொல்லிச்சு மனசு அகங்காரம் புத்தி சித்தம் அப்படின்னு இருக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம். அது இந்திரியங்களா தனியா சொல்லல அந்த கரண விதான் நகி ஆக அந்த கரண விதான் பேதம் நடக்கும் அந்த கரணமானது நாலு விதமா இருக்குன்னு சொல்லல என்ன சொல்லிச்சு பொதுவா நாலு தத்துவங்களை தான் சொல்லிச்சு மனது புத்தி அகங்காரம் சித்தம் நாலு தத்துவங்களை சொல்லித்தே தவிர்த்து இது அந்த கரணமானது நாலு விதம் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாதது எதுக்கு நீ சொன்னதா சொல்றேன் அந்த கரண பேதம் நகி ஆக அவரும் அவரால் என்ன இருக்குனாக்கா நாம நிர்தேசம் மனது புத்தி அகங்காரம் இருக்கு அது அந்த கரணத்துவம் அவைகளுக்கு உண்டு நாலுமே அந்த கரணம் தான் அதனால நாலு அந்த கரண இந்திரியங்கள் அப்படின்ட்டு விசேஷமா சொல்லியிருந்ததுனாக்க நீ சொல்றதை ஏத்துக்கலாம் அந்த மாதிரி இல்லை. அதனால அது உடனே அவ கேட்டா இல்ல இல்ல நிச்சய ஹேது எது எது எந்த எது அந்த கரணம் தேவையோ அது புத்தி அபிமானம் அகம் அபிமானம் வேணும் அதுக்கு எது ஹேத்துவோ அது அகங்காரம், சங்கல்பத்துக்கு ஏதுவா இருந்தோ அது மனசு, சிந்தனைக்கு எது ஹேதுவோ அது சித்தம் அப்படின்னு நாங்க அனுமானத்தினால சாதிக்கிறோம். அப்படின்னா அதற்கு பதில் என்ன சாதிக்கிற கிளத்தி குருவி, அது தப்பு. உங்களுக்கு கிளத்தினா கற்பிக்கும், கற்பிச்சுண்டே போனாக்க கற்பிச்சுண்டே நீ சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளவு கற்பிக்க முடியாது, நீ நாலு கற்பிக்கிறேன்னு சொன்னாக்கா அண்ணா சொன்னேன் நான் பத்து நாள் கற்பிக்கிறேன் இருக்கு, அத ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தேவையில்லை இந்திரியங்கள், அதை நான் கற்பிச்சுட்டே போவேன். அப்ப கற்பிச்சுட்டே போனா எங்க முடியும். அதனால மனதுல எங்கேயுமே சுகமான அதுலதான் போவேன் தவிர்த்து கடினமான பட்சத்தை யாருமே எடுக்க மாட்டேன். அதனால கடின பட்சத்துல பட்சபாதம் பார்க்காது மனச மனுஷாவுடைய சிந்தனை. எதுல போகணும்னாக்க சுலபமான வழியில்தான் போகும், லாகவ புத்திதான் போகும், கௌரவ புத்தி யாருமே இந்த வழியாவே குறிப்பிட்டா போயிடலாம் அப்படின்னாக்க ஒரு சுத்திலும் போவாடா. ஆனா சிறுவயத்துல பிராணாயாமம் ஏதாவது பண்ணுவான், அதனால அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். நீ அப்படி சொன்னேன்க்க அப்போ சம்சயத்துக்கு ஹேசு ஒரு அந்த கரணம். இத மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் எத்தனை நமக்கு தோன்றதோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு அந்த கரணம் நீ கற்பிக்கணும். நாங்க அந்த மாதிரி நவங்களை வந்து கற்பிச்சுட்டே போவோம், அப்படி கற்பிச்சுட்டே போனாக்க இதை முடியவே முடியாது. சரி, அது மாத்திரம் இல்ல, நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, மனசைவ தேகம் நிர்வாகி, மனதனாலேயும் நிர்வாகம் வந்துட்டேன், மனசனால நிர்வாகம் நாங்க பண்ணி விடணும். அப்படி இருக்கிறது இது எதுக்கு, இது இப்பதான் நாங்க சொன்னோம் காமஹா சங்கல்பஹ தீஹி தீஹி ஸ்ரீஹி திருதிஹி அதிருதிஹி ஸ்ரத்தா அஸ்ரத்தா சர்வம் மனையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது பிரதாரணம் பண்றது. அதனால என்ன எடுத்தது, எல்லாம் மனதனுடைய வியாபாரங்கள், மனதில எத்தனையோ வியாபாரங்கள் இருக்கு, அதுல அந்த பத்து சொல்லிட்டோம், அந்த பத்துல தான் திருதின்னு வந்தது தீஹின்னு வந்தது எத்தனையோ வந்துட்டு போயிடுச்சு. அதனால சுபாலோகம் மனசு புத்தி சொல்லிட்டு போயிடுச்சது. அதனால அங்க வந்து சொல்றதுனால மனோவிருத்தி பேதம்தான், மனோபேதம் இல்ல மனோவிருத்தி பேதம், ஒருத்தனுடைய செயல் செயல்தான் அதிகமா இருக்கே தவிர்த்து அவனே அதிகம் இல்ல, நான் என்னுடைய செயல்கள் நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு எதையோ கல்பிக்கிறது அப்படின்றது தேவையில்லை, அதனால அது வேண்டியது. சரி, இவைகள்லாம் வந்து புத்தி தீன் இருக்குது, புத்தின் இருக்குது தீன் இருக்குது, அதை வந்து புத்தியை போய் மனோவிருத்தி பேதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வேண்டியோ அதுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, புத்தின்னாக்கா ரெண்டு விதமான புத்தி இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, லோகத்துல நமக்கு உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான், புத்தி இருக்கா அல்லது இவனுக்கு நல்ல புத்தி உனக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மபூத ஞானத்துக்கு சொல்றது, தர்மபூத ஞானம் தான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம் லோகத்துல. அதே இந்த இடத்துல புத்தி அப்படின்னா அத்தியாவசியம், திருடமான நிஷ்டை, திருடமான மனதில் ஒரு நிர்ணயம் வேணும், அந்த நிர்ணயம் வரத்து போதும் சொல்றது புத்தின்றது. அதனால புத்தியாத்திய ஆக்கியா புத்தி முதலான பேர்லாம் கூட மனசாக விற்பி வைத்தியத்திலே மாத்திரார், மனதனுடைய விற்பி செயல் இருக்கே வியாபாரம் இருக்கே அதனுடைய வைத்தியம் பல விதமா இருக்கிறது, விசித்திரமான வைகள் மனதனுடைய செயல்கள் எல்லாம் விசித்திரமானது. மனம் வந்து குறைஞ்சன்றா பாருங்க, சஞ்சல புத்தி மாறிண்டே இருக்கும் மனசு, அந்த சஞ்சல புத்தி அப்படின்றோம். அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல புத்திங்கிறது நம்ம திரௌபத ஞானம் இல்லை, மனசனுடைய நிலைய செயலினுடைய நிலை அவ்வளவுதான் சொல்றோம். ஆக இல்லாத போனாக்க தர்மபூத ஞானம் கூட மனசனுடைய விருத்தின்னு சொல்ல முடிய ஆயிடும், அது கிடையாது. இந்த இடத்துல தர்மபூத ஞானம் ஆத்ம குணம் அது, ஆத்ம குணத்துக்கும் இருக்கும் வேற வேதம் இருக்கும் இல்லையோ, அதனால அது வேற இது வேற. ஆகையினால இந்த கிரமம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கூடவே அது பின்னாடி சொன்ன பாருங்க, இந்த மாதிரி முதல்ல ஸ்ருதியே இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் ஸ்ருதி இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஆனா ஸ்ருதி இருந்தாலும் அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிட்டே இருக்கு, இதெல்லாம் என்ன திருவள்ள நமது அப்படின்னு கேட்டாக்க ஒண்ணுமே இல்லை, விரோதம் கிடையாது, இதெல்லாம் தனி இந்திரியம்னு இல்ல, தனி இந்திரியம்னு இல்ல, தப்பங்களா உச்சக்கிரமையை தவிர்த்து தனி இந்திரியங்களா இல்ல, அந்த விஷயத்துலதான் அர்த்தம். தனி இந்திரியங்களாக இந்த மனசையோ புத்தியையோ அகங்காரத்தையோ அல்லது சித்தத்தையோ சொல்லியிருந்தா நாங்க ஒத்துப்போம், அந்த மாதிரி சொல்லி சொல்லல. ஆகையினால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை. ஆகவே பதினோரு இந்திரியங்கள் அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். இந்த இதுன்றது பதினாலுன்றதோ பதிமூணுன்றதுதான் கிடையாது, சாங்கியன் சொன்னதோ அல்லது பாத்தஞ்சலி யோக சொன்னதோ தவறு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் தருக்கு. இப்போ ஸ்லோகத்துக்கு தெரிவிக்கலாம். சாங்கி திரேதோக்தம் அந்த கரணமிக மனோபுத்தி அகங்கார பேதாத் சித்தம் சான்யே சதுர்த்தம் விது உபயம் அசத் தாதிருச ஸ்ருத்யபாவாத் தத்தத் தத்வோக்தி மாத்திரம் நஹி கரணபிதாம் ஆஹ க்ளுப்திஸ்து புர்வி புத்தியாத்யாக்யா நிரூடா வஜிதேஹ மனசோ வேதாந்தகுரவே நமஃ அஸ்மத்குருபரம்பராயை நமஃ. ஹரி ஓம்.